ஸ்ரீரங்க வீர ரகு புங்கவ வேதமௌலி குரு வீட்டு தீந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிர போரித சாத்திர பிரந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமகம் பிரபத்யம் ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாத திராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணார திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ஷ சந்தர சுதா லட்சியாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமினம் பக்தியாசிரயாமோ குரும் நவ்யவாகீஷ யோகேந்திர ஹயாச பதசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நமஹம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தம் சதாகிருதி விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம் அன்யாஸ்தாஸ்தரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹ சபாயை நமஹ. முகுந்த மாலையில 10வது ஸ்லோகம். ஆழ்வார் முன்னாடி ஒரு இடத்துல அத்யைவ மே விஷத்து மானச ராஜஹம்சா அப்படின்னு சாதிச்சார். 7வது ஸ்லோகத்தில் அப்படி பிரார்த்திச்சபடியே கிருஷ்ண அனுகிரகத்தினாலதான் இந்த அவருக்கு நடந்தது. ஏன்னா அத்யைவ மே விஷத்துன்னு சாதிச்சார். இன்னைக்கே என்னுடைய மனதானது உன்னை அடையட்டும், என்னுள் நீ வர வேண்டும் சொன்ன உடனேவே கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டான். அப்படி அவனை இவருடைய மனசானது பற்றி இருக்கு. அப்படி பற்றி இருக்கும் பொழுதும் கண்ணனை காட்டிலும் கிளேச நிவர்த்தகமா கிளேசத்தை போக்கடிக்கிறா போல, அதே சமயத்தில் போக்கியபூதமாகவும், கண்ணனை காட்டிலும் ஒரு போக்கியமான ஒரு வஸ்து, வேற ஒரு வஸ்து லோகத்தில் இருந்தால் ஒருவேளை கண்ணனை நாம் திரும்பி பார்ப்போமா? கண்ணனை ஏன் திரும்பி பார்க்குறோம்? கண்ணனை காட்டிலும் நம்முடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய ஒருத்தன் லோகத்தில் இல்லை. பரம போக்கியபூதனாக இருக்கான் கண்ணன். இது ரெண்டு காரணம். இப்போ நம்முடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய இன்னொருத்தன் லோகத்தில் இருந்தால், அவனே அனுபவிக்கிறதுக்கு பரம போக்கியமாகவும் இருந்தால், நாம் ஏன் கண்ணனை திரும்பி பார்க்க போறோம்? நம்முடைய மனசு ஏன் கண்ணனிடத்துல போக போறது? அவ வேண்டாமே, மனசு கண்ணனிடத்துல போக வேண்டாமே, வேற ஒரு இடத்துல போகலாமே, இப்படின்ற புத்தி எல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? அப்ப இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுண்டு வேற இடத்துல மனசு போனால் என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் வர, மனசு அந்யத்ர போகக்கூடாது அப்படின்னு பார்க்கிறார். போன ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் ஹரிசரசி விகாக்கியன்னு சொன்னார். இந்த மாதிரி மனசு வேற எங்கேயுமே போகக்கூடாது, கண்ணனிடத்திலேயே லைச்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினாலதான் ஹரிசரசி விகாகிய அப்படின்னு ஹரியாகிற சரஸ்ல குதிச்சு குடைந்து நீராடி அதையே பானம் பண்ணி தேஜோஜலோகமா ஆபியமா அதை எடுத்து குடிச்சு தன் திருமேனி பூர்த்தியாக கண்ணனே நிறைந்திருக்கிறா போல இருக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ அப்படியெல்லாம் இருக்கட்டும் சுவாமின், நீங்க குளிங்கோ, குளத்துல குளிங்கோ, நீராடுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ, அந்த ஜலத்தை எடுத்து குடிங்கோ, மறுநாள் மறுபடியும் அந்த எண்ணம் மாறாதானா? இன்னொருத்தனை பாக்குறீங்கோ, கொஞ்ச தூரம் நடக்கிறீங்கோ, இன்னொருத்தனை பாக்குறீங்கோ, மறுபடியும் அந்த எண்ணம் மாறாதானா அப்படின்னு கேட்டால், அது பதில் சொல்ல கண்ணனை தவிர வேறொரு வஸ்து கிடையவே கிடையாது. ஆகையால் கண்ணனே நம்மை காப்பவன் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை நமக்கு மனசு கட்டளையிடுறா போல நமக்கு கட்டளையிடுறார், தன்னுடைய மனசு கட்டளையிடுறார். முரபிதி மா விரமஸ்வ அப்படின்னு. அப்போ இது மனசுக்கு, அவருடைய மனசு கட்டளை இல்லை, நமக்கு கட்டளையிடுறார், லோகத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு கட்டளையிடுறார். என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கண்ணனை மறக்காத அப்படின்றது நமக்கு தோணணும். இது 10வது ஸ்லோகம். சரசிஜனயனே சசங்க சக்கரே முரபிதிமா விரமஸ்வ சித்தரந்தும் சுகதரம பரம் நஜாது ஜானே ஹரிசரண ஸ்மரணாமிருதேன துல்யம். சரசிஜனயனே சசங்க சக்கரே முரபிதிமா விரமஸ்வ சித்தரந்தும் சுகதரம பரம் நஜாது ஜானே ஹரிசரண ஸ்மரணாமிருதேன துல்யம். ஹே சித்த, ஹே மனசே, சரசிஜ நயனே, தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவரும், சசங்க சக்கரே, திருவாழி திருச்சங்குகளோடு கூடினவருமான முரபிதி முராசூரன் அப்படின்ற ஒரு அசுரனை கொன்ற அந்த எம்பெருமான் கண்ணனிடத்தில் ரந்தும் கிரீடிப்பதற்கு விளையாடுவதற்கு மா விரமஸ்வ மறந்து போகாதே அப்படின்னா நான் விட்டு ஒழியாதேன்னு அர்த்தம். அபரம் கண்ணனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய சுகதரம் உத்கிருஷ்டமான சுகமான வஸ்துவ ந ஜாத்து ஜானே ஒரு காலத்திலையும் நான் அறியவே இல்லை. ஹரிசரண ஸ்மரணாமிருத்தேன ஹரியின் திருவடியாகிற ஸ்மரணத்தை தவிர துல்லியம் சமமானதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ந ஜாத்து ஜானே அடியேன் ஒருபொழுதும் கண்டதே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இதுவே வியாக்கியானத்தில் பார்த்தால் ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதிக்கிறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்றார். இந்த இடத்துல எம்பெருமான் கண்ணனை காட்டிலும் பரமபோக்கியமான வஸ்து இந்த லோகத்தில் உண்டான்னு கேள்வி, இல்லவே இல்லைன்னு பதில் சொல்றார் ஆழ்வார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலையும் ஏற்கனவே சொன்னேன், அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே, உன்னுடைய திருவடியை மறந்து போகாத ஒரு தன்மை எனக்கு வேணும். அதுவும் என்னைக்கு வேணும், அத்தியைவ மே விஷத்து மானச ராஜஹம்சா, ஹே மனமே, எம்பெருமானுடைய திருவடியை நன்றாக இன்றே பற்றிக்கொள் அப்படின்னு சாதிச்சார். அப்போ அப்படின்லாம் தெரிவித்தபடினால அனைத்து லோகங்கள்லையும் பார்த்தால் எம்பெருமானுடைய திருவடிக்கு பரமபோக்கியத்துவமான ஒரு விஷயம் சித்திக்கிறது, பரமபோக்கியத்துவம் சித்திக்கிறது. எம்பெருமான் திருவடியை காட்டிலும் வசதியான ஒரு வஸ்து லோகத்தில் இல்லை, இது நிச்சயம். அதை மறுபடியும் இந்த இடத்துல ஸ்திரீகரணம் பண்றார். சரசிஜனயனே, எம்பெருமானுடைய அவயவங்களில் ஒன்று பின்னாடி ஒன்றா எடுத்து சொல்லி அதனுடைய புகழ பாடுறார். அந்த அவயவங்களுடைய புகழ் பரப்புறார். இந்த இடத்துல முதல்ல எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கிறார். கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுஷ்பிரவிஷ்டா அப்படின்னு சொன்ன போல, இது 9வது ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். இத அப்படின்னு சொன்ன போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. மேல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமும் இருக்கு. பாஷ்யகார யாதவ பிரகாசர் இடத்துல சொல்லும் பொழுதும் அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுடைய வாதம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த வாதத்திலையும் பார்த்தால் பாஷ்யகார சாதிக்கிறார், கம்பீராம்ப சமுத்பூத சமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்ஷணஹான் சொல்லும் பொழுதும், ஏன்னா இது வேதார்த்த சங்கிரகத்தில் பாஷ்யகார் சொல்றார், எம்பெருமான் கண்ணன் இடத்துல ரமிக்க நாம் அவன் இடத்துல மயங்கி போறதுக்கு கண்ணழகு ஒன்னே போறோம். பகவானுடைய புண்டரீக நயனத்தை பார்த்தால் வேறொரு இடத்துல நம்முடைய மனசு போகவே போகாது, அங்கேயே இருக்கும். எம்பெருமானே பரம்பொருள், பரத்தம் அவனை தவிர வேற யார்கிட்டையும் இல்லை. மற்ற இதர தேவதைகளுக்கு பொருந்தவே பொருந்தாது ஒரு காலத்திலையும். ராமோர் ஆஜீவ லோச்சனா ஏற்கனவே சொன்னான் போல. வால்மீகி மகரிஷியும் சொல்றார், இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனுடைய பரத்துவமானது ஸ்தாபிக்கப்படுறது, அதைதான் ஆழ்வார் இந்த இடத்துல சரசிஜ நயனே அப்படின்னு சாதித்தார் எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கும் போது. திருக்கண்களை காட்டிலும் விரோதிகளை ஒழிக்கிறதுக்கு புகழ்மிக்க ஒரு அவயவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பின்னாடியே சொல்றாரு, ஏன்னா திருக்கண்கள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை தானே ஸ்தாபிக்கிறது. கேள்வி வருமா இல்லையா? எம்பெருமானுடைய பரத்துவத்தை தானே திருக்கண்கள் ஸ்தாபிக்கிறது. ஆழ்வாரே என்ன சாதிக்கிறார் அப்படின்னும் போது ஆழ்வார் மறுபடியும் சொல்ற, சசங்க சக்கரே. ஏன்னா சங்கமும் சக்கரமும் எம்பெருமானுடைய விரோதி நிவர்த்தனத்துக்கு ஆயுதங்கள் இல்லையா? சகோஷே தார்திராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயத்து நபஸ்த பிருத்திவீம் செய்வ துமுலோ வெணுநாதயன்னு கீதையில முதல் அத்தியாயத்திலே வருது. துரியோதனனுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்றதுக்காக பீஷ்மர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதுறார். அதை தொடர்ந்து கிருஷ்ணன் பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதுறார். அர்ஜுனன் தேவரத்தன்ற சங்கத்தை எடுத்து ஊதுறான். மற்ற பாண்டவாலும் அவாவாளுடைய சங்கத்தை எடுத்து ஊதுறார். எங்க பார்த்தாலும் சங்கத்தினுடைய நாதம் பரவி இருக்கு. ஆகாசம் பூமி எல்லா இடத்திலும் பரவி இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த இந்த சங்கநாதம் துரியோதனனுக்கும் அவர்களுடைய பிராத்தாக்களுக்கும் இது பயத்தை ஏற்படுத்தது. அவருடைய இதயங்களை பழக்கிறா போல போச்சு. இது திருதராஷ்டிரனுக்கும் இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தது. சகோஷே தார்திராஷ்டிராணாம் சகோஷா, அந்த சங்க நாதமானது தார்திராஷ்டிராணம் கௌரவால் எல்லாருக்கும், அதாவது துரியோதனாதிகள் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்ததுன்னு சொல்ற. அந்த அளவுக்கு எம்பெருமானுடைய திருவாபரணங்கள் சத்ரு நிரசன சுவாவமா இருக்கக்கூடிய திருவாபரணங்கள். இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் விஷயத்துல ஆசையுடைய அவருடைய மனசை பார்த்து சொல்றார், அவனை ரமிக்கிறதுக்கு ஒரு பொழுதும் ரமிக்கிறது காரியத்தை ரமிக்கிறதுன்ற காரியத்தை காட்டிலும் நீ வேற காரியத்துக்கு போகாதே. ரமிக்கிறதுனா இது வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா, ரமிக்கிறதுனா நமக்கு புரியுற போல மயங்கிறது. அவன் விஷயத்துல நம்மளை ஆக்கர்ஷனம் பண்றான், நம்மளை இழுக்க செய்யறான். அப்படிப்பட்ட மனசு, ஏ அப்படிப்பட்ட மனசு, நீ அவனை மறந்து போகாத அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். மனச பிரார்த்திக்கிறார். இப்ப என்ன தேவை அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த ஸ்லோகத்திலே வருது, ஹரிச்சரண ஸ்மரணாமிருத்தேன துல்லியம் நஜாத்து ஜானே அப்படின்னு ஆழ்வாரே பதில் சொல்றார். ஏன்னா அவருடைய மனசு ரொம்ப பயப்படுறது, பயம் பவ்யமா இருக்கு, சஞ்சல சுவாவத்தோட சாஞ்சல்ய சுவாவத்தோட இருக்கு. ஏன்னா சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்டான்னு அர்ஜுனனே சொல்றான் இல்லையா, மனசு ரொம்ப சஞ்சலப்படும், ஒரு இடத்துல ஒரு நிலையா இருக்காது. ஆழ்வார் சொல்றார், மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கணமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய் புனம் மேவிய பூந்தன் துழாய் துழாயலங்கள் இனமேதும் இலானை அடைவதுமே அப்படின்னு ஆழ்வார் உபராம்பத்தில் சாதிக்கிறார். ஏ மனமே, எம்பெருமானுடைய ஒரு அனுபவத்தை ஒருபோதும் விடாமல் அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, அடியன் பல பாபங்களை பண்ணியிருக்கேன், பல பாபங்களை பண்ணி உன்னை யாச்சிக்கிறேன். நான் தான் என்னாலதான் பாபங்கள் பண்ணபடினால என்னாலதான் ஒன்னும் பண்ண முடியல, நீயாவது எம்பெருமானிடத்துல பற்றுகொள் அப்படின்னு மனசுக்கு சொல்ற. இதே நிலைப்பாட்டை மூந்த மாலையிலையும் காட்டுறார் ஆழ்வார். மனஸ்தலி புஷ்பித்த சீத்தல சீத்தல துளசி மாலாலங்கிருத்தமா இருக்கக்கூடிய, ஏன்னா பெருமாள் பரமபோக்கியனா இருக்கான்றது எப்படி சொல்ல முடியும்? பெருமாள் பரமபோக்கியன் பார்க்கும் பொழுது வரதன் அற்புதமான சேவையில நமக்கு, அதுவும் வரதனுடைய சேவையிலே ரொம்ப இஷ்டமான சேவை சேஷவாகணும். சவ்யம் பாதம் பிரசாரே சிறுத்த துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொன்னா போல அந்த சேஷவாகனத்தை சேவித்தாலே அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். பரமபோக்கியத்துவம், பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு பரமபோக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப வனஸ்தலி புஷ்பித்த சீத்தல துளசி மாலாலங்கிருத்தமா இருக்கக்கூடிய அதேவ பரமபோக்கிய பூத்தனாய்னு சொன்னார் வியாக்கியானத்துல. அப்போ அசதிருஷனான அவனுக்கு சதிருஷமா இருக்கக்கூடிய ஒருத்தன் லோகத்துல கிடையவே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட கண்ணனை விட்டு விலகாமல் இருமனமே. அப்படி இருந்தன்னா எப்பொழுதும் உனக்கே நான் அடிமையா இருப்பேன் அப்படின்னு நெஞ்ச பிரார்த்திக்கிறார், மனச பிரார்த்திக்கிறார். அதுபோல அவருடைய மனசும் எம்பெருமான கண்ணனுடைய சொரூபம் சுகரூபம் எதை எம்பெருமானை விட்டு பிரியறதுன்னா யோசிக்கிறான், மனசு யோசிக்கிறதா எம்பெருமானை விட்டு பிரியணுமா, சரி எதை சொல்லி எம்பெருமானை விட்டு பிரியறது அப்படின்னு பார்த்தால் கணக்கு பண்ணி பார்க்கறதா மனசு, கண்ணனுடைய சொரூபம் சுகரூபம் கிடையாது அப்படின்னு சொல்றதா, இல்ல பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் சுகப்பிரதாயகம் கிடையாதுன்னு சொல்றதா, சுகமா இல்லைன்னு சொல்றதா, பகைவர்களை ஒடுக்கக்கூடிய திறன் பெருமாளிடத்துல இல்லைன்னு சொல்றதா, எதை சொல்றது? பெருமாளுடைய சொரூபம் போய் சுகரூபம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? பெருமாள் பகைவர்களை ஒடுக்காதவனா? மாயாச்சாரோ மாயினா வர்த்தித்தவியா சாத்வாச்சாரோ சாதினா சாதுனா வர்த்தித்தவியான்னு சொன்னவன் தானே கண்ணன். மாயாவிகளை மாயம் பண்ணி கொள்ளணும், சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும். அது எப்படி பரித்ராணம் பண்ணணும்? சாதுவா இருந்தே பரித்ராணம் பண்ணணும். அப்ப சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவியா அவளோட சாதுக்களா இருக்கணும். அப்ப அப்படி சொன்னவன் தானே கண்ணன். அவனால பகைவர்களை ஒடுக்க முடியாதா என்ன? அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தால் சர்வ விதத்திலும் எம்பெருமான் ஒருவனே உயர்ந்தவன் அப்படின்னு தெரியுது. அப்ப எம்பெருமானை பற்றுவதை காட்டிலும் வேறொரு சிறந்த வழி லோகத்துல இல்லவே இல்லை இல்லையா? மேலும் பார்த்தால் கண்ணனை காட்டிலும் உத்கிருஷ்டமான வஸ்து இருந்தாலும் தானே அவனை விட முடியும். காலத்திரயத்துல எங்கு தேடினாலும் பார்த்தா அவனை காட்டிலும் வசந்ததான ஒரு வஸ்து கிடையவே கிடையாது. நத்த சமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யதேன்றா உபனிஷத்துல. நத்த சமஸ்த அபியதிக, அவன் சமமாகவோ இவன் இல்லக்க அவனை காட்டிலும் உயர்ந்தவனாகவும் லோகத்துல கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஹரிச்சரண ஸ்மரணமே எனக்கு அமிர்த துல்லியமா இருக்குன்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல ஆழ்வார் தாசன்.